శివాంగంకర నాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యమే సన్నిధత్తాం సదా హృది అసద్గురు పరంపరాయే నమః. నేటి పర్యంతం ఆచార శబ్దత్వం, కర్మ శబ్దత్వం, అదావది చరణ శబ్దత్వం, కర్మ శబ్దత్వం అత్యంత భేదం కడయాది, రెండో ఉన్నదాం. కర్మావయం చరణ శబ్దం చొల్లం, ఆచారత్యం కర్మ శబ్దం చొల్లం. அதனால எல்லாமே ஒரே மாதிரிதான். அதனால அங்கேருந்து வரச்ச இது வந்து ரமணீய சரணாக, கபூய சரணாக அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜீவன் அங்கேருந்து திரும்பி வரச்ச ஆச்சாரத்துக்கு பலத்தை தான் அனுபவிக்க வரான், கர்ம பலன் அனுபவிக்க வரல அப்படின்றதெல்லாம் கிடையாது. கர்ம பலத்தை தான் அனுபவிக்க வரான். என புண்ணியம் கர்ம ஆச்சரித்தி, பாபம் கர்ம ஆச்சரித்தி அப்படின்னா இருக்கு. அதனால இந்த மாதிரி கர்மாவை தான் சொல்றது. ஆச்சாரமும் கர்மாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரியாதது. ஏதோ ஒரு சுவாரஸ்யம் சொல்ற உத்தமர் சுவாமி, ஆச்சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம பெரியவா எதை ஆச்சரிச்சாலோ எதை அனுஷ்டிச்சாலோ அதை அனுஷ்டிக்கிறது ஆச்சாரம். ஆபசம்பர் சொல்ற ஸ்திரீகள் எல்லாம் ஆத்திர விருத்த ஸ்திரீகள் இருப்பா, விருத்த ஸ்திரீகளுடைய வாக்கு கூட கேட்டுக்கோங்க. காரணம் என்னன்னா, அவள் எல்லாம் வந்து பெரியவாளுடைய ஆச்சாரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதா. நான் வந்து சுவாமி கலக்ஷேபம் நின்று சுவாமி கலக்ஷேபம் சாய்க்கணும், 7 மணிக்கு எங்களுக்கு கலக்ஷேபம், 6:55 போவேன். போனா சுவாமி தேவிகள் கேட்பா, என்னடா இவ்வளோ இதுவா தாமதம் ஆகிற, நீ தாமசம்னு ஆகும், இவ்வளோ தாமசம் ஆகிற, சாத்தாக்கு எல்லாம் அழுத்தே அப்படிங்களா. அனுஷ்டானம் ஒவ்வொன்றதையும் கவனிச்சுட்டு இருப்பார் சுவாமி. வந்து எங்களுக்கு கலட்சேபம் சாய்க்கணும்னு கோக்குறேன், எப்பொழுதுமே சீக்கிரம் ஆகிடும் உதயோபஸ்தானம். ஆனால் அந்த இதை ஸ்திரீகள் என்ன பார்த்துட்டு இருப்பார், பார்த்துனவா சொல்லுவா, இந்த இந்த இந்த கர்மாவை பண்ணணும்னு இப்படிதான் பண்ணணும், பெரிய அனுஷ்டானம் அப்படி பண்றது அனுஷ்டானம். இதை வந்து இந்த ஸ்திரீகள் எல்லாம் கூட இந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க, அனுபவம் தான், அனுபவம் தான். அதனாலதான் விருத்த ஸ்திரீகள் ஆத்திர இருப்பா, அவளை கேட்டு எல்லா கர்மாவையும் உணர்த்திங்கோ. ஏன்னாக்கா நம்ம கர்ம லோபத்துல வரக்கூடாது, கர்மா லோபம் அடையக்கூடாது. இதெல்லாம் ஆச்சாரங்கள் வேற, அந்த ஆச்சாரங்கள் ஸ்திரீகளுக்கு தான் தெரியும். பொதுவாகவே உதாரணம், சுவாமித்ர மாளிகையில சிராதம்னுச்சுக்கோங்க, வெண்டைக்காய் பண்ண மாட்டா, சிராதத்துல வெண்டைக்காயே பண்ண மாட்டா அவ. அதே நவீனத்துல வெண்டைக்காய் பண்ற சிராதத்துல, இப்படி ஒவ்வொரு ஆத்திலையும் ஒவ்வொரு வகையா இருக்கு. எங்காத்துல நம்ம திருக்கார்த்திகேன்னு இன்னைக்கு பண்றோம், இன்னைக்கு பெருமாள் சாயங்காலம் தீர்த்தாமான் அஞ்சு காலம் திரிக்க ஆராவணம் பண்ணின முதல்ல பெருமாள் விளக்கு ஏற்றிடணும், பெருமாள் விளக்கு ஏற்றிட்டு இங்க ஆத்து விளக்குலாம் எங்காத்துல ஏற்றிடுவா. அதன் பிறகு நான் ஆராதனம் பண்ணி இங்க சொக்கப்பானை வைப்போம், சொக்கப்பானை வச்சு ஆராதனை ஆகிட்ட உடனே அதுக்கப்புறம் ஒவ்வொரு விளக்கையா எடுத்து எடுத்து கொண்டு போயிருக்கணும், அது எங்காத்துல இருக்கும். அதே தமக்கியாராத்திர அப்படி இல்லையா, சொக்கப்பானை எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து விளக்கு ஏற்றின்னு வரணுமா, ஏற்றின்னு வந்து அதுக்கப்புறம் ஒன்று தான் இருக்கணும் ஆச்சாரம். ஏன்னா அவாத்து ஆச்சாரம்னு ஒண்ணு இருக்காது. அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் இல்லைன்னாக்கா விபரீதமா போயிடும் கர்மாக்கள். அதனால சுவாமி வந்து இந்த ஸ்லோகத்தை என்ன சாய்க்கிறாருனாக்கா, கர்மாவை பண்றேன் அது உண்டு இருந்தா போராது, ஆச்சாரம் இல்லாமல் கர்மாவை அனுஷ்டிக்கிறது வியர்த்தம். அது இந்த ஆச்சாரம்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இப்படி கையில நம்புறது, அதை பண்றது, இதை பண்றது, அந்த இதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம மாத்தான் சிவவிஷ்ணுவா என்ன பண்றாருனாக்கா, ஒவ்வொன்றுக்கும் கையம்பது சுத்தமா இருக்கணும் அப்படி இப்படி தப்பா. அதே ஸ்மார்த்தாளுக்கு அது பிரதானம் இல்லை, மந்திரலோகமோ கிரியாலோகமோ வரக்கூடாது, அந்த இதில் அவ போயிட்டு இருக்கா. நம்மளாம் அனுஷ்டிக்கிறது எப்படி அப்படின்னாக்கா, கையெழம்புறது காலம்பது நமக்கு முக்கியம். நம்ம அந்த காலத்துல வந்து இப்போ சிவசாங்காச்சார சுவாமியும் கொடுக்கலாம் தெரிஞ்சிருக்கோம், அந்த மகானுடைய திட்டமாக இழந்துருந்த அவருக்குதான் சிவசாங்க திருநாமம், எங்க மாதாவும் சொந்த சித்தியார். அந்த சுவாமியினுடைய பெயர் அவருடைய திருநாமம் தான் எனக்கு வச்சா. அந்த சுவாமி வந்து என்ன பண்ண என்ன பண்ணினா, திருப்பதியில ஒரு சுவாமியுடைய திருமாவளிக்கு கோழியாளன் சுவாமி அனுப்பிச்சாராம். போய் கலக்ஷேபம் பண்ணிட்டு அவர்கிட்ட வேதாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நீங்க வந்துடுவார். அவன் அப்பெல்லாம் பஸ் ஏற மாட்டார், நடந்தே வந்துருவா. எப்படி நடந்து வந்தாலும் தெரியாது, பாவம் வந்துட்டார். வந்து எந்த சுவாமி கிட்ட கலக்ஷேபம் பண்ண சொன்னாலும் அந்த சுவாமியுடைய திருமாவளிக்கு வந்த சேர்த்தார். சேர்த்து பார்த்தார், எங்கடா வந்த கிளம்பேட்டியே அப்படின்னு நேரம். சேர்க்கணும் ஆசையா இருந்து வந்தேன், இந்த பிரமாணம் சொல்லிட்டு போயிட்டேன், கிளம்பி ஊர் கிளம்பிட்டேன். காலக்ஷேபம் பண்ணல. பிற்காலத்துல அந்த சுவாமியுடைய தோப்பனார் போயிருந்தேரம் திருப்பதிக்கு வந்து இந்த மகான போய் சேர்த்துருக்காரு. உங்க அப்பா வந்தாண்டா காலக்ஷேபம் பண்ணோம்ட்டு, நான் சோம்பேறித்தனத்தினால 12 தினம் வெட்டுக்கல. இது சொல்றது எத்தனை வருஷம், 50-60 வருஷம் முன்னாடி மேலேயே இருக்கும். 12 தினம் வெட்டுக்கல நானு, அதை பார்த்துட்டு உங்க பொண்ணுக்கு கஷ்டமா படுத்து வேணும் சேவிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான் அப்படின்னு சாதிச்சான் அந்த சுவாமி. பாருங்க ஒவ்வொன்னா நம்ம சிவகிருஷ்ணமாலாம் எப்படி ஆச்சாரத்தினா வச்சுருக்கோம். ஒரு திறவன் எட்டுக்கிறது சுரூபம், அந்த திறவன் எட்டுக்காட்டா கூட அந்த மதிப்பு வரமாட்டேன்றது. இப்ப என்ன சொன்னா எல்லாரும் திறவன் எட்டுக்க ஆரம்பிச்சுட்டா என்ன துவாரூர்த்தம் பண்றாங்க. லட்சண்டு திறவாளுக்கு ஆராதனம்ன்றது ஒரு சிரத்தையெல்லாம் வந்துருக்குது. நடுவில் திறவன் எட்டுக்கிறதே வைக்கப்பட்டவா. ஆனா நம்ம விஷ்ணுவ ஆச்சாரம்ங்கிறது இது இப்படி. அதனால எதுக்கு சொல்லுறேன், இவாள்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்கா, அவள்லாம் அனுஷ்டானத்துல ஆச்சாரத்துல வழிவினவே கிடையாது. அதனால சுத்தம் தான், சுத்தம் சோறு போடுன்ற ஆச்சாரம் முக்கியம். அந்த ஆச்சாரம் இல்லாத கர்மாக்கள் வியர்த்தமானவைகள், ஆச்சாரம் இல்லாத கர்மாக்கள் வியர்த்தமானவைகள். அதனாலதான் வந்து எந்த காரியம் கர்மா பண்ணாலும் சரி, எந்த கர்மா நுட்டிச்சாலும் இந்த முக்கியம் எது அப்படின்னாக்கா இந்த சந்தியாவந்தனம்ன்றது முக்கியம். சந்தியாவந்தனம் பண்ணாலும் எதுவும் பண்ணக்கூடாது. கார்த்தால எழுந்து ராத்திரி தூங்குற பிரஜந்தம் நம்ம பண்றத அத்தனையுமே ஆச்சாரம்தான், ஆச்சாரங்கள் தான். எல்லா ஒழுக்கத்தை நமக்கு போதிக்கிறது. அந்த ஒழுக்கம் இல்லாத கர்மரை சொல்லி என்ன பண்ணி என்ன பிரயோஜனம். காஞ்சிபுரம் சரவோபாச்சாரன் சொல்லுவார், அவர் சொல்லுவார், சில பேர் இருக்கா வாழ்நாள் ரொம்ப அநியாயம் பண்றா, ரொம்ப அநியாயம் பண்றா, இல்லாத கெட்டவர்களுக்கும் கிடையாது. ஆனா அவள் என்ன பண்றா, ஆராதனை பண்ணிட்டு பெருமானுடைய திருவடியில போய் தன் தலையை அடிச்சுக்கிறாப்பா. அதுலயே அவளுக்கு அந்த பாபங்கள்லாம் கழிஞ்சு விடுறது. பாருங்க என்ன வார்த்தை இது, பெருமாளை திருவடியில சேர்ந்து கடைசியில நான் வந்து அவன் எது சொல்றமோ இல்லையோ, ஸ்ரீ சத்வதர்ச்சன அமத்தியே எஜாதம் புத்தி பூர்வகம் அப்படின்னு. எது எது உன்னை ஆராதனை பண்ற சமயத்துல என்னென்ன வந்தோ, அபராது சுதம் ஜாத அபராது சுதம், ஒரு அபராதம் இந்த அபராதம் இல்லை, எவ்வளவோ தப்பு பண்றோம் அது அத்தனையும் க்ஷமஸ்வா. சசர்வம் தேவதே தேச அப்படின்னா பிரார்த்திச்சு எல்லாத்தையும் க்ஷமிச்சிடுவோம் அப்படின்னு திருவடியில போய் இடிச்சுக்கணும். விக்கிரகாராதனம் பண்ணாக்க திருவடியில போய் இடிச்சுக்கணும் பெருமான் திருவடியில. அதனால அந்த மாதிரி பண்ணினதுனால இவா பாவம்லாம் கழிஞ்சு விடுறது அப்படின்னு சில பேர் பத்தி சொல்லுவார். காரணம் என்ன, நம்ம ஒழுங்கா இருக்கணும். ஆச்சாரம் இல்லாம எந்த கர்மா பண்ணாலும் அது வியர்த்தமா போயிடும், சுத்தமா இருங்கோ. பெருமாளுக்கு ஆச்சாரம் பண்ண ஆராதனை பண்ணச்சு சுத்தமா இருங்கோ, சந்தியாவனம் பண்ணச்சு சுத்தமா இருங்கோ. விழுப்புலப்படுத்திக்காதீங்கோ, விழுப்பு தொடக்கூடாது. என்னது அது, அது அதனால என்ன தீட்டு வாழ்ந்துருத்துறோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அசுத்தம் நம்ம படுத்துக்கிறோம். அது எத்தனை துணியோ தெரியாது, நித்தியபடி நம்ம போர்வெளியெல்லாம் துடைக்க மாட்டோம். வாரத்துக்கு ஒரு நாளோ, பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளோ, மாசத்துக்கு ஒரு நாளோ அப்படிதான் நம்ம போர்வெளியெல்லாம் துவைப்போம். எல்லாத்தையும் எவ்வளவுதான் நம்ம சுத்தமா வச்சிருந்தாலும் விழுப்பு விழுப்பு தான். அதனால ஆச்சாரமா தீர்க்கமா இருந்தோம், அவதாரண ஸ்நானம் பண்ணுங்கோ. அவதாரண ஸ்நானம்னா என்ன அர்த்தம், அமர்ந்து தீர்க்கிற மாதிரி. ஒரு நதியோ குளமோ கிணறோ இதெல்லாம் இல்லாட்டாதான் கணத்துல தீர்க்கிற மாதிரி. அதுவும் இப்போ எடுத்து இப்போ கிணறும் இல்லை, எதுவும் கிடையாது. ஆற்றுலயே ஜலத்தை எது கொட்டிக்கணும் அதுவும் இல்லை. சேர்த்து கணவே கிடையாது, கணவன் சேர்த்தேன் இல்லையே. அதனால நம்ம வந்து இந்த தீர்த்தத்தெல்லாம் தீர்க்காம வேண்டியதா இருக்கு. ஆனால் ஒண்ணு, எந்த தீர்த்த தீர்த்தமாறுமோ அதனை அவதானம் பண்ணிக்கோங்க. காவேரி, கங்கா, நர்மதா, கோதாவரி இந்த மாதிரி நதிகள் எல்லாம் அதனை அவதானம் பண்ணிடுங்கோ. அவதானம் பண்ணிட்டு அதனை தீர்த்தமாறுங்கோ. எல்லாம் புண்ணிய நதிகள். அந்த நதிகள்லாம் நம்ம எந்த ஜனத்தை தீர்த்தமாறுமோ அது நம்ம கிடைச்சது அதுதான் அர்த்தம். அப்படி தீர்த்தமாறுங்கோ. இந்த அவதான சுவாமி என்ன தேசம், உடம்பு வலி போகும், உடம்பு நல்லா வலி போகும். அப்படியே ஓடி வர்ற ஜலத்தில் நதியில அழகா தீர்த்தமாடணும்னாக்கா காவேரிக்கு போவேன். ஆண்டவனோட பார்த்தா எப்போ ஆண்டவன் நடந்து போய் அந்த காலத்திலையும் சரி, இந்த இப்ப இருக்கிற ஆண்டவனையும் சரி போயிடுவேன். அதுவும் இந்த ஆண்டவன் ஆசிரமம் இருக்கு பாருங்க, அது அங்கேருந்து காவேரி கொஞ்சம் தூரம், அங்க மனுஷாலையும் வரமாட்டான். யாரும் ஏன்னா இந்த பக்கம்லாம் கிராமம்லாம் கிடையாது, இங்கெல்லாம் வரவே மாட்டான். வைதிகால் தான் நாலஞ்சு பேர் ஆசிரமம் சேர்ந்த போய் திருத்தாம ஓடுவோம். அமிழ்ந்து அமிழ்ந்து தீர்த்தம் ஓடுவோம். அழகா ஓடும் காவேரி, அப்படியே பழங்க மாதிரி தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல கொள்ளடுக்கிற அதுல தீர்த்தம் ஓடணும்னாக்கா உடம்பு முழுக்க அவ்வளவு சுத்தமாயிடும். ஓடுற தரத்துல தீர்த்தம் ஓடுறது விசேஷம். அதே மாதிரியாக உடம்புக்கு வழி இல்லாம போறது பிரத்யக்ஷமா அனுபவிச்சிருக்கும், பிரத்யக்ஷமா அனுபவிச்சிருக்கும். அந்த மாதிரி மதுராந்தகன் சுவாமி தன்னுடைய கடைசி காலத்துல ஒரு மாசமும் அனுபவம் தீர்த்தமாடல காவேரியில. நிச்சயப்படி போய் காவேரி தீர்த்தமாட்டதான் இருந்து வழியாகும். பரவாயில்ல சுவாமி, கடைசி ஒரு நாலஞ்சு வருடத்துக்கு தான் திருமையின முடியல, அவ்வளவு தூரம் நடந்து போக முடியல. அதுக்கு முன்ன எல்லாரும் நிச்சயப்படி தீர்த்தமாட்டு வந்துட்டேன். திருக்குழந்தை ஆனவன் அப்படித்தான். ஏன்னா இத மாதிரி தீர்த்தமாடுறது விசேஷம் நதியில. இதெல்லாம் ஆச்சாரங்கள், இந்த மாதிரி ஆச்சாரங்களை தான் நம்ம பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி ஆச்சாரமா இருந்தோம்னாக்கா நம்ம பண்ற கர்மாக்கள் எல்லாம் சபலம் ஆகும். அத பண்ணாலே நினைச்சுக்கோங்க, அதெல்லாம் பாபங்கள் வந்துடும். அந்த ஆச்சாரத்தை அனுஷ்டிக்காம விட்டுட்டோம்னாக்கா பாபங்கள் எல்லாம் வந்துடும் அது. ஆனால் ஆச்சாரத்தை அனுஷ்டிச்சோம்னாக்கா நமக்கு நிறைய புண்ணியம் வருது. புண்ணியம் வருது இல்லையோ பாபங்கள் போறது. சந்தியாவனம் பண்ணும் சூரியஸ்தூரியோதிஜுஹோமிஸ்வாஹா. அத உளுந்து நிக்கே, அந்த உளுந்து அமிழம், அவ்வளவுதான் ஜலம். அந்த ஜலத்தை எடுத்துட்டு நாம வந்து அதை பிராசனம் பண்ணணும். அந்த பிராசனம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லணும். சூரியஸ்தே மாமன்யஸ்தே மன்னிகிருதேபியா. என்னென்ன மன்னிகிருதேபியா? கோப தாபங்கள்லாம் இருக்கே, பொறாமை, அது இதுன்னு நமக்கு துஷ்ட குணங்கள், அவைகள் தான் நம்மளை தப்பு பண்ண இருக்கிறது. அந்த மன்னிகிருதேபியா பாத்தேபியா ரக்ஷந்தாம். அந்த கோப தாபங்கள்னால வந்து கெட்ட குணங்களான அந்த பாபங்கள் எல்லாம் இருக்கு பாருங்கோ. அந்த பாபங்கள்ல இருந்து இந்த ஜலங்கள், சூரியன் சூரியஸ்த மாமன்யஸ்த வன்னிபதஸ்த மன்னிக தேத்யா, இந்த தேவதைகள்லாம் இந்த ரஷிக்கட்டும் அப்பணம் தூ அப்படின்னு நாம சொல்றோம். நம்மளை சுத்திப்படுத்தட்டும். அந்த தீர்த்த ஒரே ஒரு உத்தரணி கூட கிடையாது. நான் எவ்வளவு ஆச்சாரம் மனுக்கும் சேர்த்துக்கணும், ஒரு உளுந்து எவ்வளவு அமிழமோ அவ்வளவுதான் ஜலம் சேர்த்துக்கணும். அதை எடுத்துன்னு இந்த மந்திரத்தை சொல்லணும். பாபியத்தியோ ரக்ஷம் தாம் எத் ராத்திரியா பாபம் காரஷம். ராத்திரியில நமக்கு எத்தனையோ சிந்தனைகள் வரும், அதுல எவ்வளவு பாபங்கள் இருக்கும். எத் ராத்தியா பாபம் காரஷம் மனசா வாச்சா அஸ்தாபியாம். மனசு என்ன, வாக்கு என்ன, மனசா வாச்சா பத்தியானம் புதரே சித்னா படுத்துட்டே இருப்போம். யாரா பக்கத்துல படுத்துட்டு இருப்பா அவளை எட்டி வச்சிருவோம். எவ்வளவு பாபம் அது, மனசா வாச்சாத்தியாம் பத்தியாம் புதரேன்னு வயிறு வயிற்று பசி கோதரம் நம்ம என்னென்ன பாப்பிடுவோம். திடீர்னு அதுக்கு 11:30 ஒரு ஒரு காலகட்டம் வச்சிருக்கா, அர்த்தராத்திரி எல்லாம் பெரிய யாரும் சாப்பிட மாட்டா பெரியவா எல்லாம். அந்த 9 நம்பருக்குள்ள சாப்பிட்டாக்கா அது போதும், வெறுப்புப்பட்டா சாப்பிட மாட்டா, வெறுப்புப்பட்டா சாப்பிடவே மாட்டா, பால் மாத்திரம் அது கூட வெறுப்புப்பட்டா சாப்பிட மாட்டா. தெரியுமா, ஒருமுறை அய்யாவா சுவாமியின் 91வது நட்சத்திரம், 91 92 அந்த சமயத்துல சுவாமிக்கு வந்து திருமணி முடியல, ஆனா அந்த ஏகாதசி உபவாசம் பகசாட்சியா இது நடந்தது. நாடுன்னு வந்து சுவாமிக்கு நிற்கபடி இந்த கைங்கரியங்கள்லாம் கூட மாற சுசுகெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அன்னைக்கு காத்தால இருந்து சுவாமி ஒன்னும் அம்சையில திருவாதீர்த்தம் அலைபேட்ட சுவாமி அவர் உபவாசத்தை பூர்ண உபவாசம் அவர் திருவாதீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்தார். அடுத்து சேர்த்து விட்டார் சுவாமி, அதோட சரி ஒண்ணுமே சேர்த்துக்கல, ராத்திரி சயனிச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி சுவாமி திருவேணி அப்படியே தோண்டு போகுது 92வது நட்சத்திரம். இப்பவே நமக்கு முடியல, அந்த 92வது நட்சத்திரத்துல என்ன பண்றது? அப்ப உடையபேட்டு சுவாமி என்ன பண்ண, இது வந்து ரகசிய விஷயம்தான், ஆனால் பெரியவருடைய ஆச்சாரம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்க. சுவாமி கிட்ட வந்து உடையபேட்டு சுவாமி வந்து கையில நம்ம ஜனம் கொடுத்து சொல்லி க்ஷீரம் கொண்டு கொடுத்தார் பால் ஒரு ஸ்தாலி. அந்த பாலை கொடுத்தா சுவாமி வாங்க மாட்டேன், அதெல்லாம் வேண்டாம். இல்ல சுவாமி வந்து வடைவேடு சுவாமி சாச்ச திருவேண முடியாது, ரொம்ப சிரமமா இருக்கும், சமயத்துல சேர்த்துக்காம இருக்கக்கூடாது, அவசியம் க்ஷேரத்தை சேர்த்துக்கணும். இல்ல இல்ல எனக்கு பிடிக்கல, சுவாமியோட திருவள்ளம் நீ கொடுக்கறது ஒரு பதார்த்தம் கொடுத்தா பரவாயில்ல, பால் இருக்கு அதுல, அதுல கல்கண்டு தூள் தான் சுவாமி சேர்த்துட்டா, சக்கரை சேர்த்துக்க மாட்டேன், என்னைக்கும் கல்கண்டு தூள் தான். ஆனா கல்கண்டு தூள் ரெண்டு வாரம் சேர்த்துக்கிட்டே, ஒன்னு சாப்பிட்டாலே பாப்பேன், ரெண்டு சேர்த்துட்டியே. அந்த நேரத்துல நான் சின்ன பையன், அப்ப எனக்கு 23 வயசோ 24 வயசோ இருக்கும். அப்போ என்ன இருக்கேன், சுவாமி இந்த பையன் சின்ன பையன் என்ன பாக்குச்சே, அவன் எதனா நான் சாப்பிட்டேன்னாக்கா எவ்வளவு என்ன தப்பா நினைச்சுப்பான். வெக்கப்படுற சுவாமி உடனே வளைபேட சுவாமியுடைய புள்ள கண்ணன் அப்படின்னு அவரை வந்துட்டு நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வளைபேட சுவாமி என்ன பண்ண, சுவாமியை வற்புறுத்தி அந்த க்ஷேரத்தை சேர்த்து சொன்னேன். இந்த உபவாசம் இருக்கிறதுன்றது தர்மசாஸ்திர விகிதம், அதுல இந்த மாதிரி வந்து பாலோ பால் தயிர் நெய் வெண்ணெய் மோர் கிழங்கு பழம் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா, இதெல்லாம் சாப்பிட்டாக்கா பத பந்தம் இல்லை, உடம்பு முடியாதவா இதெல்லாம் சாப்பிடலாம், பால் பழம் இதெல்லாம் சொன்ன பாருங்க. இது மனஸ்மிருதியில சொல்றேன், அது என்ன சொன்ன மனஸ்மிருதி என்னன்னாக்கா, பழாகாரம் பண்ணுங்கோ, பழம்னாக்கா பழங்க பழம் கிழங்கு முதலானவர்களை சாப்பிடுங்கோ, பழாகாரம் பழம் முதலான ஆகாரத்தை சாப்பிடுங்க. இன்னைக்கு என்ன எடுத்து அந்த பழகார நிறத்துல தீர்க்கத்தை வச்சுட்டாங்க, பழகாரம் சாப்பிடுங்கோ, சாதம் ஒண்டிதான் சாப்பிடல, மத்தப்படி விதவிதமா பண்ணி சாப்பிட்டு இருக்கோம். அது உண்மையிலேயே மனசுல அப்படிதான் சொல்றிருக்கு. இதெல்லாம் இந்த பழங்கள் முதலானவர்கள் சாப்பிட்டோம்னாக்கா பழம் பாலெல்லாம் சாப்பிட்டாக்க தோஷம் இல்லை, விரத பங்கம் இல்லை அப்படின்னு தர்மசாஸ்திரம். ஆனால் இந்த மகான்கள்லாம் பாருங்கோ, அந்த மாதிரி பால் சாட்டா கூட விரதபங்கம், பால் உண்ணோம் நெய்யுண்ணோம் மையிற்றெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் எத்தனை பாருங்க. இதுல பால் உண்ணோம் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் மலரிட்டோம் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் சொன்னாவோ அப்படின்னா சத்தியாகிரகமா, அதை கூட நாங்க பண்ண மாட்டோம். இந்த விரதத்துல சின்ன நியம பங்கம் கூட வந்துடக்கூடாது, அதனால நாங்க சத்தியாகிரகம் பண்ணுவோம், ஒண்ணுமே சாப்பிட மாட்டோம். இந்த விரதத்தை நட்டுக்கு எப்படியாவது உன்னுடைய திருவுருளை வாங்கிடுவோம், கடைசியில எங்கும் திருவுருள் பெற்று அப்படின்னு சொல்றான். அதனால என்னென்ன சாப்பிட்டா விரதபங்கம் இல்லை, ஆனால் மகான்கள்லாம் எப்படி ஆசிரிச்சா, இதுதான் ராத்திரி வேலையில நம்ம வந்து 10:30 மணிக்கோ 11 மணிக்கோ உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு வெறுப்பு போட்டுட்டு பால் சாப்பிடுறது பழம் சாப்பிடுறது, இல்லை அது 12 மணிக்கெல்லாம் இதுல டிஃபன் வச்சு சாப்பிடுறது சாதம் சாப்பிடுறோம், சில பேர் அக்காலத்துல சாப்பிடுறான். அவளுடைய சந்தர்ப்பங்கள் ராத்திரி வெளியில் நைட் ஷிஃப்ட் போறான், போன ஒன்னும் சாப்பிடாம இருக்க முடியும்னா அவனுக்கும் பசிக்கும், எத்தையோ ஒண்ணு சாப்பிடுவா, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா அதனால உதவியின வயிற்றுனால நம்ம சாப்பிடுறது, வயிற்று பசிக்கோசம் ஏதோ பண்ற மூலியோ இதெல்லாம் பண்ணினோம்னாக்கா அதுல இருந்து என்னை காப்பாத்திடும், அதுல இருந்து ரட்சிக்கட்டும், அதெல்லாம் பாப்பங்கள். அகஸ்தத வலம்பது அகஹ பகல், அந்த பகலானது ராத்திரியில நான் பண்ணதெல்லாம் போக்கடிக்கட்டும். அதே மாதிரி ராத்திரி சந்தியாவரம் பண்ண சாயங்காலம் அக்னிஷ்ட அப்படின்னு சொல்லிட்டு பாப்பிய ரக்ஷம் தாம் எதன்னா பாப்பம காரிஷம். பகல்ல எத்தனை பாவம் பண்ண, குழந்தை மேல படக்கூடாது, ஸ்திரீகள் மேல படக்கூடாது. ஆனா இந்த காலத்துல எல்லாரும் மேலையும் பட வேண்டியதா இருக்கு. அதனால இதெல்லாம் தோஷம்தான். இந்த தோஷத்துக்கு என்ன பண்றது, சந்தியாவரம் வச்ச அந்த தீர்த்தத்தை சேர்த்துக்கோங்கோ. பாருங்கோ ஒரு சின்ன மந்திரம், சின்ன மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா எத்தனை பலன்கள். அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை சேர்த்துட்டோம்னாக்க நமக்கு சந்தியாவரம் மந்திரங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமான அர்த்தங்கள். இதெல்லாம் அனுபவிச்சு அனுபவிச்சு பண்ணணும். அர்த்தான சிந்தனை முக்கியம். மந்திரத்துக்கு என்ன பலன், ஒரு மந்திரம் சொன்னாக்கா அந்த மந்திரத்துக்கு என்ன பலன் அப்படின்னு மீனாம் நிலையம் இருக்கா. பிரயோக சமயம் எப்ப நம்ம அத மந்திரத்தை சொல்றோமோ அப்ப அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. அர்த்தத்தை தெரிஞ்சு சொல்லச்ச ஏதோ பிரமாதை பத்தி சொல்றோம், ஸ்ரீஸ்ரீ சொல்றோம், தயார் பத்தி ஞாபகத்தை சொல்றோம். அந்த பத்து ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் எல்லாமே நல்லாதான் இருக்கும். ரெண்டு ஸ்லோகம் ரொம்ப பிடிக்கும். மாமதியின் சினிகளம் சேதனா சேதனார்த்தகம் தொகையும் கல்வி உபகரணம் மரபு சீக்கிரம். அதே மாதிரி அகிருத்தியான கரணம் கிருத்தியான அம்பத்வனம் சனு கஷமஸ்வன் கிளம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபோ. இந்த ரெண்டு ஸ்லோகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி ஞாபகம் நான் அதிகாரத்தையும் நான் பண்றேன். அதை ஞாபகம் ஒண்ணும் அது இந்த ரெண்டு ஸ்லோகம் ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். எல்லா ஸ்லோகங்களும் வசதி. ஆனா அர்த்தார சந்தானம் மாம் மதியின் சனிகளம் சேதனம் அசேதனம் எல்லாத்தையுமே உன்னுடைய கைங்கிறத்துக்கு எடுத்துக்கோ. சொகைங்கரியோ பகரணம் நாங்களும் கருவிதான் உனக்கு. நீங்களும் எங்களை நடத்தி வைக்கிற வரத சீக்கிர ஸ்வயம் நீயே எடுத்துக்கோ. வரதா உன்னுடைய வசூ போய் நானே உனக்கு கொடுக்க முடியுமாண்ணா, நானே பண்ண முடியுமாண்ணா. அதனால உன்னுடைய ஆராதனத்துக்கு உபகரணமாக என்ன எடுத்துக்கோ. அது மாதிரி அகிருத்தியானான்னு கரணம் எதை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்க பண்றோம். கிருத்தியானம் வர்ஜனம் தரா எதை பண்ணணுமோ அதை பண்ணாம இருக்கும். சமஸ்த நிகழம் தேவ பிரணதார்த்திகர நீயோ பிரணதார்த்திகரானாச்சே. யாரால் சேவிக்கிறாரோ அவருடைய ஆர்த்தி கஷ்டத்தெல்லாம் ஹரன் போக்கடிக்கிறவன். நீ பிரபு பலப்பிரதன், அதனால நீ வந்து எல்லாம் பண்ணணும் எங்களுக்கு. இத வந்து ஞான சுகத்திரம் சுவாமி சேர்க்கிறார். அதனால இதுதான் நம்ம பண்ற ஒரு சந்தியாவனம் பண்ற சமயத்துல அல்லது ஸ்தோத்திரம் சேவிக்கிற சமயத்துல எதை எதை நம்ம மந்திரங்கள் சொல்றோமோ அந்த மந்திரங்கள்லாம் நமக்கு அர்த்தத்தோட அனுசந்தானம் பண்ணுங்க. எல்லாம் நிறைய புஸ்தகம் வந்துருச்சு, எல்லாம் நீங்க பார்க்கலாம். அர்த்தத்தை தெரிஞ்சு பண்ணினாக்க நமக்கு மனசுல ஒரு ஆனந்தம் உண்டாகும். இந்த மந்திரங்கள்லாம் எவ்வளவு விஷயம் பிரசங்கா. ஒரு சின்ன கதை, நம்ம சுரங்காதாரம் பண்றோம், பிரம்மச்சாரிகள் எல்லாம் பண்ணுவா. நீ எப்படி பண்ணணும், ஏதோ ஆவணி ஆட்டத்தனைக்கு வேண்டி பண்ற, காயத்ரி தீபத்துக்கு பண்ற. அது சுரங்காதாரம் பண்ணுச்சு, அதுல முதல்ல மந்திரம் சனி தரிச்சு சேர்க்கணும். அக்னகி சனிதமா காரிஷம் பிரகதே ஜாதவேதசே யதா த்வமக்னே சனிதா சமித்யசே அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையா சொல்றாங்க. ஆயுஷா வர்ச்சசா சன்யா மேதையா பிரஜையா பசுபிஹி பிரம்ம வர்ச்சசேனா அன்னாத்யேனா சமேதயா ஸ்வாஹா அப்படின்றான். அந்த அக்னிய பார்த்து ஒரே ஒரு சமைத்து குச்சி, இந்த சமைத்து குச்சியை எடுத்து அக்னியில அவன் சேர்க்கிறான். அக்னியில சேர்க்கிற சமயத்துல அந்த அக்னி எரியுது. இவன் சொல்றாரு ஏ அக்னியே, இந்த சமித்த உனக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த சமித்து சமர்ப்பிச்சதுனால நீ எவ்வளவு நீ கொழுந்து விட்டு எரியுவ, அந்த நீ எப்படி கொழுந்து விட்டு எழுவியோ அழகா சோலையோட எரிவனி நல்லா வளரணி. அந்த மாதிரி என்ன வளர்த்து விட்டுடும், எப்படி வளர்க்கணும் தெரியுமா? அது ஆயுஷா, எனக்கு ஆயுஷ கொடு, வர்த்தசா ஒரு பல சொல்லி நல்ல தேஜஸ் சன்யா தத்துவம் எனக்கு வேணும், மேதையா ஞானம் வேணும், பிரஜையா கல்யாணம் எனக்கு குழந்தைகள் வேணும், பசுபிஹி நான் குடும்பஸ்தனா இருக்கச்ச எனக்கு கால்நடைகள் வேணும், பிரம்ம தேஜஸ் அது வேணும் எனக்கு. அது மட்டுமா அன்னாத்தியம், அன்னாத்தியம்னா போக்யங்கள் அர்த்தம், போக வஸ்துக்கள், போக்கியமான வஸ்துக்கள், எதை எதெல்லாம் நல்லா அனுபவிக்கணுமோ அத்தனை வஸ்துக்களை அதெல்லாம் கொடுத்து சமயதையா என்ன நல்லா சமர்த்தியா வளர்த்து விட்டுடு. ஒரு சின்ன குச்சி சமைத் குச்சி அதை அக்னியில சேர்த்து வச்சோ இவன் எத்தனை கேட்கிறான் பாருங்க. எங்க சாஸ்திரிகள் வந்து அழகா கதை சொல்லுவார் அதுக்கு, நீ சுவாசிக்க என்ன, ஒரு பிறவி குருடன் ஜாத்தி அந்தன் பிறவியில இருந்து கண் தெரியாதவன், அவன்கிட்ட ஒரு தேவத்தை வந்தது, தேவத்தை வந்து ஒரு வரம் தான் உனக்கு கொடுப்பேன், என்ன வரம் வேணுமோ அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுத்து. ஒரு கணம் யோசிச்சான், அழகா வரம் கேட்டான், என் பேரப்பிள்ள மகாராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியா பட்டாபிஷேகம் கண்ணால பார்க்கணும்னா பாருங்க, என்னுடைய பேரப்பிள்ளை அவன் ஒரு மகாராஜ்ய மகா சாம்ராஜ்யம், அதுக்கு சக்கரவர்த்தியாக அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆகணுமா, அத கண்ணால பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல இந்த கிழவன் இவனுக்கு வந்து கண் தெரியல, கண்ணு முதல்ல தெரியணும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை பிறக்கணும், அவன் குழந்தை உணர்ந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இவன் பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், அது நல்லா வளரணும், வளர்ந்து அதுக்கு சாம்ராஜ்யப்பட்டா விஷயம் ஆகணும். எத்தனை வந்துருத்து பாருங்க, இதுல ஒரே ஒரு வளர்ந்தான், ஆயுஷ் வந்துருத்து, ஐஸ்வர்யம் வந்துருத்து, கண்ணு வந்துருத்து, ஆம்பியா வந்துருச்சா, குழந்தை வந்துருத்து, நிறைய அந்த குழந்தைக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைகள் எல்லாம் பிறந்திருத்தோ, நிறைய பசுக்கள் அது இது இத்தனை ஐஸ்வர்யமா ராஜாவை மாற முடியும், அதான் முடியும். அந்த மாதிரி இவன் வரையும் கேட்டான், உடனே தேவத்தை சரின்னு சொல்லிட்டு போயிடுச்சு, அதே மாதிரியே அனுபவிக்கிறான். அது மாதிரிதான் ஒரு சமைத்து குச்சி, இந்த சமைத்து குச்சிக்கு வைசிஷ்டியம் இருக்கு. வசிஷ்டர் என்ன அவர் உட்கார்ந்துருக்க காமதேனு வச்சுருக்க அந்த சமயத்துல விஸ்வாமத்துல வந்து கேட்கிறார், இந்த காமதேனுன்றது ரொம்ப முக்கியம், நல்ல வசந்த வஸ்துனா ராஜாவுக்கு சேர்ந்தது, இந்த காமதேனம் எனக்கு குடுத்துடும், உனக்கு லட்சக்கணக்கா உனக்கு பசுக்கள் எல்லாம் தர நானு அப்படின்னா தரமாட்டேன்னு சொல்ற, தரமாட்டேன்னு சொல்லச்சு அவர் குளம் வந்துடுறது, யுத்தத்துக்கு வந்த யுத்தத்துக்கு வந்து பாசுபத அஸ்திரத்தெல்லாம் சொல்லி வந்துட்டேன் விஸ்வாமித்திரர், பாசுபத அஸ்திரங்கள்லாம் பசுபதி கிட்ட சிவன் கிட்ட வந்து அஸ்திரங்கள்லாம் வாங்கிட்டு வந்தார், வாங்கி அடிக்க ஆரம்பிச்சார், எல்லாரும் குயோமரியான்னு கத்தின் ஓடுறா பயப்படுறா, இவர் குளம் வந்துருச்சு வசிட்டு இருக்கு, என்னது என் ஆசிரமத்துல வந்து என்னைய படுத்துறியா, என்னுடைய பலத்தை தெரிஞ்சுக்கலையா நீ தவா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதண்டத்தை எடுத்து வச்சுட்டேன். பிரம்மதண்டம் என்னது, சமித்குச்சி, தன்னுடைய சமித்துக்குச்சி எடுத்து வச்சுட்டேன் முன்னாடி, உடனே அவன் அஸ்திரங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அஸ்திர பிரயோகம் பண்ணி பார்க்கிற விஸ்வாமித்திர, எந்த அஸ்திரம் வந்தாலும் இவருடைய பிரம்மதண்டம் இருக்க பாருங்க சமைத்து, அதுக்கு முன்னாடி வந்து கீழே விழுந்துடுறது, எல்லாம் விழுந்துடுறது, வியர்த்தமா போயிடுத்து பாக்குற, இவர்கிட்ட ஒரு அஸ்திரமும் இல்லை, இப்போ எல்லா அஸ்திரத்தையும் பிரயோகம் பண்ணிட்டு வசித்தர் முன்னாடி நிக்க முடியல, ஏன்னா அவருடைய பிரம்மணம் தண்டா இருக்கே அது. அந்த சமயத்துல விஸ்வாமித்திர சொல்ற, திக்பலம் க்ஷத்ரிய பலம் பிரம்ம தேஜோ பலம் பலம் ஏகேன பிரம்மதண்டேன சர்வாஸ்திராணி அசானியே, திக்பலம் க்ஷத்ரிய பலம், க்ஷத்ரிய படச்ச சுட்டு பொசுக்கணும், க்ஷத்ரிய படத்தை சுட்டு பொசுக்கணும், ஏன் தெரியுமோ ஏகேன பிரம்மதண்டேன, ஒரு பிரம்மதண்டத்தினால ஒரு சமித்து சர்வாஸ்திராணி அதவணி அதானினே, அனைத்து அஸ்திரங்களும் அந்த ஒரு சமித்குச்சி முன்னாடி அந்தெல்லாம் அழிக்கப்பட்டு பிரம்ம தேஜோ பலம் பலம், பிராமணாளுடைய தேஜஸ் இருக்கே அவளுடைய காயத்ரி ஜபமும் அவ அனுஷ்டிக்கிற கர்மாக்களும் அவளுடைய தபஸும் அப்படிப்பட்ட தேஜஸ் அது, அந்த அது பலம் பலம், ரெண்டு பலத்தை போட்டார், அவ்வளவு பலமா இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன நிக்க முடியுமா? அதனால இதோட ஒப்புவன் சத்திரிய பிறப்பையே இனிமேல் நான் பிரம்மன் வழியாக வருவேன் அவர் போறையிடவர். அதனால இந்த ஒரு சலுத்து குச்சி இருக்கு பாருங்கோ, அதுக்கு அவ்வளவு பலம் நம்ம பண்ற அனுஷ்டானம். இந்த ஒரு குச்சியை போட்டோம்னாக்க அதனால இத்தனை பலன்கள் வருது பிரம்மச்சாரி. இது மந்திரங்கள், இந்த மந்திரங்களுடைய அர்த்தம் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்கோ. இப்படி உதவிக்க சுவாமி நான் சொல்றது என்னது, சந்தியானந்த மந்திரம் இது, எதன்னா பாப மக்க அரிஷம் அப்படிங்கறத சொல்றது. மாதிரி வந்து இன்னொன்னு சொல்றது, அஹஸ்ததவளம் பது, அந்த பகல பகலானது என்னுடைய பாபங்கள் எல்லாம் கடிக்கட்டும். எந்த கர்மாவை நட்டாலும் சுஜினா கர்ம கர்த்தவியம் அப்படிங்கிறார். அதாவது சுத்தமா இருக்கிறவனாலதான் கர்மாவை நட்டிக்கணும், சுத்தமா இருந்தா கர்மாவை நட்டிக்கணும், சுத்தம் இல்லாம கர்மாவை நட்டிச்சா அது வியர்த்தமா போயிடும். நம்ம ஆச்சாரியால் எல்லாம் பாருங்க அனுஷ்டானத்துல ஒரு குறை இருக்க மாட்டா, மேல பட முடியாது, நெருப்பமாதிரி பிரகாசிப்பா. அது எந்த ஆச்சாரியாலா இருந்தாலும் சரி, நம்ம சேவைக்கு சேவை அதே பார்க்கவே சேவைக்கு போனோம் ஆச்சாரியால என்ன மாதிரி பண்றது வாழ்க்கைதான். ஒரு ஆண்டவனோ ஐசிங்கரோ சௌந்தரேஸ்வர சுவாமியோ அல்லது பரகால சுவாமியோ அல்லது சுயமாச்சாரியர்களோ ஐயாவா சுவாமியோ மதுராந்தகன் சுவாமியோ உத்தமர் சுவாமி எத்தனை மகான்கள் இந்த காலத்துல இருந்து மகான்கள். ஞானம் ஏற ஏற, அனுஷ்டானம் ஏற ஏற, ஆச்சாரம் ஏற ஏற அவ வாழ்க்கை தேஜஸ் வருது. அந்த தேஜஸ் எல்லாம் இருக்கு பாருங்கோ, மனசு சுத்தமாக்குறது. மனசு சுத்தமாக்கினா உடம்பு சுத்தமாக்கிவிடும். அந்த சுத்தமான மனசோட உடம்போட ஆச்சார பலத்தோட நம்ம கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எல்லா யோக்கியதையும் வந்துடும், எல்லா கர்மாவும் நமக்கு வந்துடும். நம்ம ஆச்சார அனுஷ்டானத்தை விட்டுட்டோம்னாக்க பாபங்கள் வந்துடும், ஆச்சார அனுஷ்டானத்தை பண்ணா பாபங்கள்லாம் போயிடும். பாபங்கள்லாம் போயிடுத்துனாக்க புண்ணிய கர்மாக்கள்ல யோக்கியதை வரும், அருகதா. அதனால என்ன நான் கர்மாவை நட்டிச்சாலே போறோம், எனக்கு ஆச்சாரம் வேண்டியது இல்ல. பெரிய சுருக்க இதுதான் சாப்பிடணும், இது சாப்பிடாதீங்க, இப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்காதீங்க. எல்லாம் சுத்தி கோசரம் தான். தாமச ஆகாரத்தை சாப்பிடாதீங்க, ராஜச ஆகாரத்தை சாப்பிடாதீங்க, சாத்விகமான ஆகாரத்தையே சாப்பிடும். இதெல்லாம் ஆச்சாரம் சிவகிருஷ்ணவாளத பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பெரிய பிரக்கிரிய வச்சுட்டு போயிட்டா, அந்த பிரக்கிரிய அனுகுணமாவே நம்ம எல்லாம் நட்டிக்கிறோம். அதனால நமக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதனால இதை மாதிரி பண்ணுங்க, அதெல்லாம் கிடையாது. நான் கர்மா பண்ணாலே போறோம், எனக்கு சொர்க்கம் கிடைச்சிடும், அந்த மாதிரி சிந்தனை நீங்க பண்ணினாக்கா ஒண்ணுமே கிடைக்காது. அதனால அந்த பரித்தியாகமே பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. அது மாதிரி நம்ம பண்றதெல்லாம் நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், எல்லாத்தையும் யாகங்கள்லாம் அனுஷ்டிக்கணும்னா அதுக்கெல்லாம் மூல காரணம் ஆச்சார அனுஷ்டானம் தான். ஆச்சார அனுஷ்டானம் இல்லாமல் கர்மானுஷ்டானம் பண்றது வியர்த்தம், அது வியர்த்தம், அது அந்த மாதிரி பண்ணவே வேண்டாம். அது அபகத மகாத்மா சுவாத்தியாயா தேவ பவித்ரம் வா ஏதது அப்படின்ட்டு ஏதாவது தியானம் பண்ணாக்கா சுத்தமாச்சே அப்படின்னு சொன்னாக்கா அது கூட தப்பு. வேதாத்தியனம் பண்றது சுத்தமானதுதான், எப்படி நம்ம சுத்தமா இருந்துட்டு வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்றது சுத்தத்தை கொடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம முதல்ல சுத்தமா இருந்துட்டு வேதாத்தியனம் பண்ணினோம்னாக்கா இந்த இதுல ஆரம்பிக்கச்சு, இந்த பாதம் ஆரம்பிக்கச்சு, இவர் வந்து போற புத்தாரகர் அந்த பிரவாகனம் சொல்றான், ஞானம் வேணும் பஞ்சாக்னி வித்தியை எனக்கு உபதேசிச்சிரு அப்படின்னு கேக்குறான், கேக்குற உத்தாரகர். அதுக்கு பிரவாகனம் சொல்றான், வச பிரம்மச்சரியம் கட்டுப்பாடு ஆச்சாரமாரு அனுஷ்டானத்தை விடாத, பிரம்மச்சரிய ஆச்சாரத்தர் போகங்கள்லாம் அனுபவிக்க கூடாது, நீ போகங்கள்லாம் அனுபவிக்காம பிரம்ம வித்தியிலேயே கண்ணும் கருத்துமா இருக்கணும், அப்படி இருந்தாதான் உனக்கு ஞானம் வரும். அதனால வச பிரம்மச்சரியம் அப்படிங்கிறான் பிரவாகனம். ஒரு ரிஷி வந்திருக்க உபதேசிக்கிற உபதேசம் கேட்கிற உடனே அவன் ஆக்கியம் பண்றான். எத்தனையோ வித்தியைகள் நீங்க பிராமணால் தான் சொல்றீங்கோ, ஆனால் இந்த வித்தியா இருக்கு பாரு, பஞ்சாக்னி வித்திய, இது இது க்ஷத்ரியனே சொல்றவனாக இருக்கட்டும் அப்படின்றான். அவன் சொல்லி வசம் பிரம்மச்சரியன்றான். காரணம் பாருங்கோ, இந்த மாதிரி சுத்திய சுத்தமா இருந்துட்டு வாசிச்சாதான், அத்தியனம் பண்ணாதான் அந்த வேதமோ சாஸ்திரமோ நம்மள காப்பாற்றும். ஆச்சாரஹீனம் புனந்தி வேதாக, ஆச்சாரஹீனம் ந புனந்தி, காப்பாற்றாது சுத்தமாக்காது. இது வசனம் இது. எவ்யபி அதீதாக சக சக்தி அங்கை, அவன் வந்து ஆறு அங்கங்களோட கூட வேதாத்தியனத்தை அவன் பண்ணி முடிச்சிருந்தாலும் சரி, நான் வேதாத்தியனம் பண்ணிட்டேன் அதனாலயே நான் சுத்தம்னு நினைச்சிக்காதீங்கோ, நான் கலக்ஷேபம் பண்ணிட்டேன் அதனாலயே நான் சுத்தம்னு நினைச்சுக்க வேண்டாம். ஆச்சாரமா இருங்கோ, சத்யாவந்தனம் பண்ணிடுங்கோ. பத்து காயத்ரி, பத்து காயத்ரி பண்ணா போறோம். உங்களெல்லாம் ஆயிரத்தெட்டு பண்ண, ஆயிரம் காயத்ரி தான் பண்ணலாம், ஆயிரத்தெட்டு காயத்ரி. அதுக்கு சுவாமி எழுதியிருக்க, ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு காயத்ரி மேல பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்க சுவாமி. அதனால அதுதான் அதிகபட்சம். அதனாலதான் நம்மன்னா இது வருது பாருங்க, ஆணி ஆகட்டும் அந்த அடுத்த நாள் காயத்ரி ஜபம், அதான் ஆயிரத்தெட்டு தான் பண்றோம். நித்யாயுத பிராசித்தார்த்தம் அஷ்டோத்திர சஹசிர சங்கையா காயத்ரி மகாமந்திர ஜபம் கிருஷ்யே அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு பண்றோம். அதனால இந்த மாதிரி ஒரு பத்து காயத்ரி பண்ணுங்க போறோம். பத்து காயத்ரி எப்ப பிரமாதம் நினைச்சுக்கோங்கோ, அதை மட்டும் உபஸ்தானம் பண்ணுங்கோ. உபஸ்தானம் பண்ற சமயத்துல, உபஸ்தானம் பண்ற சமயத்துல லட்சுமி, உபஸ்தானம் பண்ற சமயத்துல உங்களுக்கு பிடிச்ச பெருமாள, உங்களுக்கு பிடிச்ச பெருமாள வந்து தியானிச்சுக்கோங்கோ. எந்த பெருமா அப்படின்னா சொல்லியிருக்கோம், இதெல்லாம் உபஸ்தானம் எப்படி பண்ணணும் வந்து அப்படின்னா வந்து இது சொல்றது அது. அதனால இந்த பிரக்கிரிய, இந்த பிரக்கிரிய, இந்த பிரக்கிரியை பண்ணுங்கோ. ஏன்னா இந்த சந்தியாவந்தனம்ன்றதுதான் பிரதானமான சுத்தியை கொடுக்கக்கூடிய ஆச்சாரம். எதிரம் ஆடுறோம், திரவம் நட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ. எவ்வளவோ நம்ம காரியம் பண்றோம், கோயிலுக்கு போனா ரொம்ப நாள் யார் தெரிஞ்சுட்டு நான் அப்படி கை கூப்பிட்டு வந்துடுவேன், ரொம்ப நாளைக்கு கோயில் இருக்க மாட்டேன். எங்க மாமனார் சுவாமி வெளியேறோம், பக்தியே இல்லை மாப்பிளைக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மணி நேரம் காத்துட்டு இருப்போம், ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மணி நேரம் காத்துட்டு இருப்போம். ஏன் அந்த கோயிலே எழுந்திரு பிரமாணம் செய்வதற்கு என்ன கஷ்டம், பத்திரமா செய்து காத்துக்கு வந்துடுற அப்படின்ட்டு. எனக்கு பிடிக்கும், பிரிப்பேன், இந்த கும்பல்ல இடிச்சு கிடிச்சு இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கிறது இல்லை, அதனால வெளியே வந்துடுவேன். அது மற்றபடி பெருமாள் ரசி ரசம் தெரிவிச்சுடுவேன், இவா குடுத்தனமே பண்ணணும்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துக்காரெல்லாம் கோயிலுக்குள்ள போயிட்டாக்கா ஆத்துக்கு வரக்கூடாது, எப்ப ஓகாதுங்க இருக்கிறதே கோயிலே இருக்கும் அப்படின்னு போனோம். பேருங்க மாமனார் இருந்த காலத்துல நான் சொல்றது இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி, கோயில்ல போய் உட்காந்துருவேன், அங்க வந்து அஸ்ரீ வாணத்தினா தெரிவித்தா, அப்ப போன நூத்துல அவர் பாட்டு கட்டு இருப்பேன் ஆனந்தமா. ஏன்னா வாழ்க்கைலாம் அதெல்லாம் பிடிக்கும். அப்ப வெயில் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருப்போம், ரேஷன் கடையில காத்துட்டு இருப்போம். ஆனா இங்க கோயில காத்துக்கிறது மாத்திரம் உங்களுக்கு முடிய மாட்டேன், ஏன் அதே மாதிரி ஒரு திரும்ப நட்டுக்கிறது, பன்னெண்டு திரும்ப என்ன கஷ்டம், மூணு நிமிஷம் ஆகும், அதுபடி வீட்டுக்கு போறோம். அதனால ஆச்சாரத்தை விட வேண்டாம். அந்த ஆச்சாரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம காப்பாத்துறோமோ, எவ்வளவு காப்பாற்றணும் அனுஷ்டிக்கிறோமோ, அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஆச்சாரமானது நம்மளும் காப்பாற்றணும். வெறுமே ஆச்சாரமா இல்லாமல், ஆச்சாரமா இல்லாமல் வெறும் கர்மனை ஒண்டி பண்ணினோம்னாக்க, அல்லது அத்தியனம் ஒண்டி பண்ணினோம்னாக்க நம்மள அது சோதனம் பண்ணாது. சோதனம் பண்றதுன்னா சுத்தி பண்ணாது. அது எப்படி தெரியுமா, அதுக்கு அழகான உதாரணம் ஒண்ணு போடுற சுவாமி, தீர்த்தம், நிறைய தீர்த்தம். ஒரு ஆச்சாரியர் இருந்து இருக்கார், அவருடைய சிவா தீர்த்தம், அவருடைய திருவடியில அந்த அங்குஷ்டம் இருக்கு பாருங்க, திருவடி பெரிய கட்டவரல், வலது வலது திருவடியினுடைய கட்டவரல், அந்த திருவடியில ஜலம் சேர்த்து அந்த தீர்த்தத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். அது மாதிரி பாவியர்கள சேர்த்து நம்ம தீர்த்தம் சேர்த்துக்கிறோம். அது சேர்த்துண்டாக்கா அவ்வளோ புண்ணியமா சொல்லிருக்கு, பண்ண பாபங்கள்லாம் போயிடும். திருநஷத்துவ தண்ணிக்கு மட்டும் சேர்த்துக்கிறோம், மிச்சப்படி சேர்த்துருந்தாலும் தவறில்லை. திருநஷத்துவ தண்ணிக்கு மாத்திரம் ஆச்சாரியாளர்கள் பாதுகாத்து இருக்கணும். ஆனாலும் ஆண்டவன் ஆசிரமத்துல நிற்கபடி பாதுகாத்து இருக்கா வேகாசனி கூட சேர்த்துப்பார். அது சுத்தம் தான். நான் பரவாயில்ல சுவாமி கிட்டே ஒரு வாட்டி கேட்டேன், இந்த மாதிரி வந்து பெரியவராவது சுவாமி வந்து ஏன் பாதுகாராதனை இங்க பண்றது இல்லையே, ஓ அங்க வச்சுருக்க அந்த அந்த ஆசிரமத்துல பண்ணினா நிற்கபடி பண்ணா தோஷமே இல்லை, ஆனால் இங்க எங்க பெரியவா பண்ணல வேடியநல்லூர் சுவாமியோ, அதுக்கப்புறம் வந்த மன்னார் கோயில் சுவாமி இன்னாசங்கர சுவாமி இவெல்லாம் அதை அனுஷ்டானத்துல வச்சுக்கல, மற்றபடி வச்சிருந்தா தப்பு இல்லை வச்சிருந்தா தோஷம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அது நிச்சயப்படி பண்றதே விசேஷம்தான். ஆனால் இந்த பாதுகா தீர்த்தம் ஸ்ரீபாத தீர்த்தம் திருவடி தீர்த்தம் அதெல்லாம் பாக்கியமா சேர்த்துக்கணும். தீர்த்தம் தான் எந்த தீர்த்தத்தை பாதுகையில சேர்த்து நம்ம சேர்த்துட்டோமோ, எந்த தீர்த்தத்தை ஆச்சாரியாளுடைய திருவடியில சேர்த்து சேர்த்துட்டோமோ அதே கலந்தான் ஒரு ஸ்தாலியில இருக்கு. அது ஒரு நாயோட தோல் மேல போய் பட்டுருக்கு, நாயோட தோல் மேல அந்த கலம் கையில பட்டதுன்னு சொல்லுங்க, அது அதே தீர்த்தம் தானே. பாதுகா தீர்த்தத்துக்கும் உபயோகப்படுத்திருக்கோம், திருவடிக்கும் உபயோகப்படுத்திருக்கோம், அந்த கொஞ்ச கலம் நாயினுடைய தோல்ல பட்டுருக்கு, அது கையில பட்டதுன்னாக்கா நம்ம சேர்த்துப்போமா? நம்ம சேர்த்துக்க மாட்டோமே. ஏன்ன? பரம அசுத்தம் அது, சுத்தமான தீர்த்தத்தை சேர்த்துக்கணும். இது அசுத்தமா போயிடுறதே. அதே பாதையில சேர்த்து தீர்த்த மாத்திரம் நம்ம பாபங்கள் நம்ம உடம்பையும் சுத்திகரிச்சு ஆனந்தத்தை கொடுக்கும், நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். அதனாலதான் பாதுகா தீர்த்தோன்ற விசேஷம். குறைஞ்சபட்சம் துவாதசமியாவது சேர்த்துக்கோங்க, போகும் துவாதசமியாவது சிவாதித்தம் சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துனாக்க அவ்வளவு புண்ணியமா இருக்கும். அந்த மாதிரி தெளிவா ஒரு கிளப்தமா வச்சுருக்காது. அந்த தீர்த்தத்துக்குற மகிமை ஏன் அப்படின்னாக்கா அது திருவாரூருடைய ஆச்சாரியாருடைய திருவடி தீர்த்தம், அந்த திருவடியோ பாதுகையிடப்பட்டிருக்கு, அதனால அதனுடைய விசேஷம் அதிகம். ஆனால் இதுவோ ஒரு நாயினுடைய தோல்லப்பட்டது, அது போய் நமக்கு என்ன சித்தியை கொடுக்கும்? அதே மாதிரிதான் வேதாத்தியனம் பண்ணினாலும் நிறைய கர்மாக்களை நட்டிச்சாலும் நிறைய சாஸ்திரங்களை படித்தாலும் சரி, ஒரு அனுஷ்டானம் இல்லாமல் ஆச்சாரம் இல்லாமல் ஒத்தன் இருந்தானாரில் அவன் பண்ற கர்மாக்களோ வேதமோ சாஸ்திரமோ எதுவுமோ அவனை ரட்சிக்காது. இதுல ஒரு பிரசங்கா என்ன பண்றான்னாக்கா, இது கலியுகம், கலவு கேசவ கீர்த்தனம், கலவு சங்கீர்த்த கேசவம், இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வச்சுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிடுற, அதெல்லாம் தவறு. அது சந்தியானம் வேண்டாம், மாத்தியானம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். அதனால பொதுவா நாம சங்கீர்த்தனம் பண்ணா போறோம்னு சில பேர் சொல்ற, அத வைஷ்ணவானும் தெரியும் சில பேரு அதை கேட்டுட்டு போற ஆனந்தமா ரொம்ப சுலபமா இருக்கு. இந்த மாதிரி உபன்யாசம் பண்ற ஒருத்தர் சொன்னேரம் எம்பெருமானார் ரொம்ப உபாயத்தை சுலவாக்கினார், சுலபமா பண்ற மாதிரி பண்ணிட்டேன். தேசிகன் அதை கடினமாட்டுட்டார், ஏன்னா எம்பெருமானார் வந்து சரணாதியே பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டார். அவர் பண்ணிட்டதுனால நமக்கு எல்லாம் ஆகிடுச்சோம். இந்த மாதிரி எல்லாம் அபத்த கற்பனைகள் நிறைய பண்றாரு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேசுறதே ரொம்ப தவறு. மிருது பக்கிரம கூற நிஷ்டாளி வாழ்லாரும் தேசிகன் வந்து முதல் அத்தியாயத்திலே சொல்றேன், இந்த வாக்கியத்தை அதிகம் சொல்லாவில மிருது பக்கிரம கூற நிஷ்டாளி நன்மையை ஆரம்பிப்பார். நாராயணனே பிரதீபம், அவனை சேவிக்கிறதே பாக்கியம், வேற தேவதைகளை சேவிக்க கூடாது, இதெல்லாம் நம்ம தத்துவத்தை சொல்லிட வேண்டியது. சொல்லிட்டு கடைசியில பிரணாதிரி வேண்டும், உபாசனம் வேண்டாம், சந்தியாவந்தனம் வேண்டாம், யாகாதிகள் வேண்டாம், அவபாசனம் வேண்டாம், அவருடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே போறும், கடைசியில அத்வைதியாக மாறணும், பரம நிர்வாணம், பிரம்ம வேத பிரம்ம யோதி, இந்த சுவாமியே சாய்க்கிறது மருதூப சூரநிஷ்டா அந்த மாதிரி பண்ணுவார். அப்படிப்பட்ட வாரம் நம்பாதீங்க, அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு தேவையில்லை. ஏ அப்படின்னு நம்ம தேசியம் கிளத்தமா பண்றக்கார். ஆக்ஞா கைங்கரியம், அனுஜா கைங்கரியம், இந்த ரெண்டு கைங்கரியத்தையும் விடக்கூடாது. ஆக்ஞா கைங்கரியம் தான் பிரதானம், அனுஜா கைங்கரியம் பிரதானம் என்ன, அந்த ஆக்யா எங்கிறத அதுக்கு அனுகுணமாக அனுஜா எங்கிறத மாத்திக்கோங்க. நீங்கதான் நம்ம சுத்தம். ஆக்யா எங்கிறது என்ன நகரம்? சந்தியாவந்தனம், பிரசாதனம், உபாசனம், அக்னிந்தானம், அனுதானம், யாகாதிகள், அக்னிஹோத்ராதிகள், வைஷ்ணவம், எல்லாமே அவாறு நித்திய நித்திய கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் பெரியவாவா பெரியவா சொன்ன ஆச்சாரத்தானோ அப்படி பண்ணினாதான் நமக்கு வந்து சம்ஸ்காரம் உண்டாகும். அந்த சம்ஸ்காரம் உண்டானதான் நமக்கு 100 காரியத்தை பண்றதுக்கு யோகிதை வரும். அதனால இந்த மாதிரி ஒரு அத்தியனம் ஒன்று பண்ணிட்டேன், சாஸ்திரம் ஒன்றி வாசிச்சுட்டேன், ஆட்சேபம் பண்ணிட்டேன், நான் அதனால நான் சுத்தம் நினைச்சுக்கிறேன். கர்மாவும் நட்டித்தாலும் சரி ஆச்சாரம் இருந்தாதான் முக்கியம். அதனால இந்த ஆச்சாரம்ன்றது ரொம்ப வசந்தது. அதை அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும், அதை விடக்கூடாது. இது அவசிய கர்த்தவியம் அப்படின்னு பிரசங்காத்து ஏன்னா ஆச்சாரத்தை பத்தி வந்து சொல்லியோ. ஏன்னா உபாசனம்லாம் வரப்போகுது, உபாசனங்கள்லாம் பண்ணணும்னாக்க அதுக்கு ஆச்சாரம் இல்லாம பண்ண முடியாது, ஆச்சாரம் இல்லாம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்ற சுவாமி. இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். இந்த ஸ்லோகம் பாருங்க. பிராப்தாச்சாராதி விருத்தௌ பிரதிபதம் ரிஷய சஸ்மரு பிரத்யவாயான பிராச்சீனாம் பிரணாசம் ததனுசரணத புண்ணிய கர்மார்ஹதாஞ்சே நாத சத்கர்ம மாத்ர த்ரிதத இதி தியா தத்பரித்யாக சங்கா நஹ்யாச்சார பிரஹீனே ஸ்வத்ருதிஷ தலசமாம் சோதகோ வேதவர்க்கம் பிராப்தாச்சாராதி விருத்தம். பிராப்தானாம் அவாவாளுடைய வர்ணங்களுக்கு ஆசிரமங்களுக்கு அனுகுணமாக விதிகள் விதி வாக்கியங்கள்லாம் சொன்ன ஆச்சாரங்கள், அந்த ஆச்சாரங்கள் இதெல்லாம் சந்தியாவந்தனம் முதலான ஆச்சாரங்கள் அதிவிருத்தோ அவைகளை பண்ணாம விட்டுட்டா அதிக்கிரமே ரிஷயா யாராரு மனு யாஜ்ஞவல்க்கியர் பராசரர் இந்த முதலான மகரிஷிகள் அவள்லானோ ஸ்மிருதிகள் பண்ணுவாளோ அவள்லாம் ஸ்மிருதிகள்ல சொல்றாளாம் பிரதிபதம் சத்யவாயான்னு பிரதிபதம் அங்கங்க விசேஷமா கண்டோக்தியா சந்தியாவந்தனம் பண்ணலையா இந்த பாபம் உனக்கு பாபம் வந்துடும் நித்திய கர்மாவை நட்டுக்கலன்னு இந்த பாபம் அது மாதிரி நைமித்திய கர்மா அமாவாசை வருது தர்ப்பணம் பண்ணிடுங்கோ சாப்பிடம் வர்றது அண்ணா அன்ன ரூபமா பண்ணுங்கோ அந்த மாதிரியாக ஒரு மாசவரத்து வருது அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுங்கோ இதெல்லாம் இது வந்து நித்திய நைமித்திய கர்மாக்கள் அதுல பண்ண வேண்டிய ஆச்சாரம் சிலதெல்லாம் இருக்கு. பல பேர் சுவாமி ஆராதனை பண்ணுவார், எப்போ சுவாமியும் பண்ணுவார். நான் நேரத்தில் வளர்பேட்டு சுவாமி ராத்திரி சந்திர கிரகணம் வரும், ராத்திரி சந்திர கிரகணம் வர்ற சமயத்துல சுவாமி என்ன பண்ணுவாரு, வளர்பேட்டு சுவாமி ஆராதனை பண்ணுவார். 1 மணிக்கு 1.5 மணிக்கு தீர்த்தா மாட்டு புஷ்கரன்ல போய் புண்ணிய ஸ்நானம் தீர்த்தா மாட்டு வந்துடுவார். வந்துட்டு 11 நட்டுண்டு ஆச்சாரம் பண்ண திருமாவளுக்கு அகிபாத்தியம் ஆராதனம் எதையோ சமைச்சுட்டு ஏதோ புஷ்பம் இருக்கும் சேர்த்துதான் புஷ்பம் அத திருமாவளுக்கு சமைச்சுட்டு அந்த புஷ்பம் திருத்துறா இருக்கு பாருங்க அதை எடுத்துன்னு வருவார். எடுத்துன்னு வந்து அந்த புக்னங்கள் வைக்கிற மூலம் திருப்பணம் பண்ணிச்சு அந்த புக்னங்களை பித்திருக்களுக்கு சமர்ப்பிப்பார். இதுதான் ஆச்சாரம். தர்ப்பணம் பண்றது கர்மா, ஆனால் அதுல அந்த புணம் திருத்துறாய் இதெல்லாம் ஆராயணம் மட்டும் சேர்க்கிறா பாருங்க இது சிவகிருஷ்ணம் சம்பிரதாயம். இந்த ஆச்சாரம் சிவகிருஷ்ணம் ஆச்சாரம் இது. இந்த ஆச்சாரத்தை நம்ம பண்ணணும். இது நம்ம பண்றதுன்றது முக்கியமானது. அதை பண்ணல என்ன அவ்வளவு பாபம் வரும். ஏன்னா எதை பண்ணாலும் நம்ம எப்படி பண்றோம் அது பகவதோபடையின பகவத கர்மனா பகவத கர்ம பகவத பகவதின பகவத பகவதீதியன பகவத தேசா பலவந்திரன்னு பேர் இருக்கு. பகவதோபடையின பகவதோ வீரியன பகவத தேசா பகவத கர்ம கிரீட்சாமி பகவதோ வாசுதேவஸ்தியான்னு சொல்றோம். எல்லாம் பகவானுடைய கர்மாக்கள். இதை அந்த கர்மாக்கள் அனுஷ்டிக்காம இருக்க கூடாது. அதனால அதெல்லாம் ஆச்சாரங்கள். அதனால அதை பண்ணாக்க மேல பண்ற கர்மாக்களுக்கு அதுக்கப்புறம் பண்ண வேண்டிய கர்மாக்களுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தோஷங்கள்லாம் பிரத்யவாயங்கள் தோஷங்கள் பாபங்கள் அதெல்லாம் வந்து சஸ்மருகு பர்சனோட வேணும் ஸ்மரிச்சிருக்கா, அதாவது பிரதிபாதிச்சிருக்கா, சொல்லியிருக்கா வேண்டாம் விஷயங்கள்லாம். அதனால பதன சரணத்தக ஆச்சாரான யதாகாலம் அவிகால அனுஷ்டானதக, அவிகல அனுஷ்டானதக எந்த காலத்துல பண்ணணுமோ அதே காலத்துல பண்ணுங்கோ. ஏதோ சில சமயத்துல அசந்தர்ப்பங்கள் வரலாம், லேட்டா பண்ணுவோம். ஆனால் இங்க கூட சரி, ஒரு விஷயம் எப்பேற்பட்ட ஆச்சாரம் நம்ம விரைவா வச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் நேர பார்த்தேன் ஒருத்தருடைய தோப்பாவை விஷயத்த, அந்த வகையில அவ தீர்த்தா மாட்டு கர்மாவை நட்டிக்கணும் காத்தால, அந்த வகையில அவ தீர்த்தா மாட்டு சந்தியாவனம் பண்ணான், சந்தியாவனம் பண்ணிட்டு பத்து காயத்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அனுஷ்டானம் ஆரம்பிச்சான். காரணம் இந்த சந்தியாவந்தனம் பண்ணாம அதை ஆரம்பிக்க கூடாது கர்த்தால வேலையில. சந்தியாவந்தனம் பண்ணாம அதை ஆரம்பிச்சா அவ்வளவு பாப்பம். அதனால அந்த கர்மான்றது பூர்த்தி ஆகாது. அதனால யதாகாலம் அவைகளும் அனுஷ்டானம் பண்ண தொடர் தருணத்தாக. சரி, அப்படி பண்ணினோம்னாக்கா என்ன ஆகும்னாக்கா, பிராச்சீன மகப்பிரணாசம் புண்ணிய கர்மா அருகதா ரெண்டு பாபம், அதாவது எதன்னா பாபம காரணம் மனசா வாசா அப்படின்லாம் சொன்ன பாருங்கோ, அந்த வாக்கியங்களால சொல்லப்பட்டது. அதாவது என்னென்ன நம்ம தப்பெல்லாம் பண்ணினோமோ அந்த தப்பு பாபங்கள் எல்லாம் போயிடும், அதுல இருந்து இந்த ஆச்சாரமானது நம்மளை ரட்சிக்கும். அது மட்டுமா, புண்ணிய கர்மா இருக்குதான் பிராச்சீன அம்பக பிரணாசம். இப்ப நான் சந்தியாவனம் பண்றேன், சந்தியாவனம் பண்ற சமயத்துல பகல்ல என்னென்ன தப்பு பண்றேன், எத்தனையோ கெடுதல் நினைச்சுக்கலாம், யார் மேலேயாவது நான் பட்டிருப்பேன், சாப்பிடக்கூடாது வாயில வந்திருக்கலாம், ஏதாவது எச்ச மேலப்பட்டிருக்கலாம், தெரியாம தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் அத்தனையும் பிராச்சீனம் இதுக்கு முன்னாடி, அவைகள் அத்தனையும் நாசமா போயிடும், இந்த பாபங்கள்லாம் நாசமாயிடும் நஷ்டமாயிடும். அதன் பிறகு புண்ணிய கர்மா இருக்குதான், புண்ணிய கர்மாக்களுக்கு அருகதை வந்துடும், யோகிதை வந்துடும். அதனால சத்கர்மால சத்கர்ம மாத்திராத்து திருதிவியா, அதாவது நல்ல புண்ணிய புண்ணிய நல்ல கர்மாக்களை பண்ணோம், புண்ணிய கர்மாக்களை புண்ணிய கர்மாக்களை பண்ணினதுனாலேயே நமக்கு திருதிவம் சொர்க்கம் வந்துடும். இது தியா தரித்தியாக சங்கான, அந்த ஆச்சாரங்கள்லாம் ஒட்டுள்ளாமே பரித்தியாக சங்கா ஒட்டுள்ளாம் அப்படின்றது கூடாது, என்ன அது பண்ணக்கூடாது. அதனால அவா கர்மாக்களை அனுஷ்டிச்சு சொர்க்கத்தை அணைஞ்சுள்ளான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்கோ, அணைச்சிண்டு ஆச்சாரத்தை விட்டுடாதீங்கோ. ஆச்சாரத்தை விட்டுட்டாக்கா நம்ம நல்லதை அடைய மாட்டோம், நமக்கு எதுவுமே வராது. அதனால சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ, சந்தியா பெரியதா நிறைய வழக்கம் வச்சிருக்காங்க, நல்லா அனுஷ்டானுங்க, அத முதல்ல பண்ணிடுங்கோ. அத பண்ணிட்டுதான் இதெல்லாம் பண்ணணும். அதனால இதான் கிரமம், திருப்தியாக சிங்கா. இல்ல இல்ல மாதிரி வேதாத்தியம் பண்ணிட்டாக்கா அவகதபாத்மா சுவாத்தியாயாதேவ பவித்திரம் வா ஏகத்து, இந்த அத்தியனம் பண்ணான்னாக்கா சுவாத்தியாயத்தை அத்தியனம் பண்ணினாக்கா அதிலேயே பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு வாக்கியம் இருக்கே. அப்படின்னாக்கா அர்த்தம் தான், அது எப்போ ஆச்சாரத்தோட இருந்து பண்ணணும், அது ஆச்சாரத்தோட இருந்து பண்ணணும், அது இல்லாத போனாக்கா அது படிக்காது. அதான் சொன்ன ஆச்சார பிரகீனே, ஆச்சார சூன்யம், ஆச்சாரமே இல்லாதவன். அப்படிப்பட்டவனுக்கு இந்த வேத வர்க்கம் இருக்கு பாருங்கோ, சாங்காதீதம் அத்தியனம் பண்ணாம பாருங்கிறது, அவன் எவ்வளவு வேதம் அத்தியனம் பண்ணாலும் சரி சோதகோனகி அவனை சுத்தி பண்ணாது அவனுக்கு. அது ஏன் அப்படின்னாக்கா ஆச்சார இது வந்து ஆச்சாரஹீன புலந்திரேதாக யஜ்யப்ரதீதாக சகலத்திரங்கை, ஆரங்கங்களோட கூட வேதாத்தியனம் பண்ணினாலும் கூட ஆச்சாரஹீனம் தான் புலந்தி. ஆச்சாரம் இல்லாதவனை வேதங்கள்லாம் ரஷிக்கவே ரஷிக்காது. அதனால இது பிரமாணம், அதனால சுத்தமா இருக்கணும். அதுக்கு உதாரணம்னா ஸ்வதிருத்தி ஜலசமாகம், ஸ்வதிருத்தி இந்த இது இருக்குதே, நாய் நாயோட சர்மா திருதி சர்மா தோல், அந்த தோல்ல இருக்கிற தீர்த்தம் இருக்குதே, அந்த தீர்த்தமானது எப்படி நமக்கு சித்தத்தை கொடுக்காதோ அந்த மாதிரி ஆச்சாரம் இல்லாமல் அத்தியனம் பண்ணினாயாகும் அந்த வேலை உனக்கு காப்பாற்றாது. ஆதாரம் இல்லாம அவன் கர்மாக்கள் அனுஷ்டித்தானாக்கா அவனுக்கு அந்த கர்மாக்கள் எல்லாம் பணத்தை கொடுக்காது, பணத்தை கொடுக்கவே காது. நான் நேரம் அனுபவிக்கிறேன், அந்த பிராணாயாமம் மாத்திரம் ஜாக்கிரதையா பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா எனக்கு உடம்பு சுகத்தை கொடுக்கறது. முதல்ல வேச்சுக்கம் இடது மூக்கால உள்ள இருக்கிற காத்த வெளியேற்றிடுறேன், அதுக்கப்புறம் இடது மூக்க அழுத்திண்டு வலது மூக்கால நல்லா காத்து வாங்குற சுவாசம், அதன் பிறகு ரெண்டு முக்கிய மூடிடுறேன் அழுத்தி. இது கூட உள்ள காத்து போகக்கூடாது, அப்படியே உள்ளுக்குள்ள சஞ்சாரம் எவ்வளவு நாளை முடியுமோ அவ்வளவு நாளை. அதன் பிறகு முடிய அந்த இவ்வளவு நாளைதான் முடியும்ன்ற சமயத்துல திருப்பி நாம வந்து வலது வலது மூக்க அழுத்திண்டு இடது காதால் மூக்கால காத்து விட்டுட்டோம்னு இடது மூக்கால காத்து விட்டுட்டோம்னாக்கா ஆனந்தமா இருக்கிறது. இது அனுஷ்டானத்துக்கும் சுகம், ஆச்சாரத்துக்கும் சுகம், உடம்புக்கும் சுகம். எவ்வளவு ஆச்சரியமான உதாரணங்கள் தெரியா வச்சிருக்கான் நல்ல காரியங்கள். அதனால இந்த மாதிரியாக எப்படியானால் ஒரு நாயினுடைய உடம்புல இருக்கக்கூடிய தோண்டப்பட்ட தீர்த்தம் நமக்கு உபயோகப்படாதோ, வெறும நாய் நம்ம மேல பற்றாலே தீர்த்தம் பண்ணும். அப்படி இருக்கச்ச அது உடம்புல இருக்க ஜலம் பட்டதுன்னு நம்ம சேர்த்துக்குமோ, அது சுத்தமாகாது. அது மாதிரிதான் ஆச்சாரமற்ற வேதாத்தியனமோ கர்மாக்களோ எதுவும் பலனை கொடுக்காது. அதனால ஆக்ஞா கைங்கரியங்கள் பிரதானம், அதுல ஆச்சாரங்கள் பிரதானம். இன்னைக்கும் நம்ம அதுல இடம் பண்ணிதான் இடம் போட்டு சாப்பிடுறோம். ஏன் அப்படின்னாக்கா இடம் பண்ணி சாப்பிடணும் சுத்தமா இருக்கு இடம், ஜலம் பட்டுறதே எறும்பு வராது, அந்த அசுத்தங்கள்லாம் இங்கிருந்து போயிடும். பரிவேஜனம் பண்றோம், பரிட்டு சேர்த்துக்கிறோம், இந்த மாதிரி நிறைய கர்மாக்கள் இந்த ஆச்சாரங்கள்லாம் விடாதுன்னு சொல்லுவோம். பிரதானம் கையே கொப்போம்போம் அஸ்மாக்கம் நித்திய வஸ்து அன்னமே தசது, எங்களுக்கு இந்த அன்னமானது எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு கை கூப்பிங்கோ. அதுக்கப்புறம் அந்தரியாமி சாப்பிட்டீங்கோ, அதுக்கப்புறம் பிரயோஜனம் போங்கோ, பிராணாவதி பண்ணிக்கோங்கோ, பிராணாயஸ்தா பிராணாயஸ்தான் சொல்லி பண்ணிக்கோங்க. கதையில சாப்பிட்டுட்டு முடிஞ்ச உடனே தீர்த்தம் உத்தரா போஷணம், அதுல மூக்கு உறிஞ்சிடக்கூடாதான், அதுல நாலு துளி உள்ள சேர்த்துட்டு அமிர்த அபிதானம் அசி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் கொஞ்சம் நீந்திருக்கும். அந்த இடது பக்கம் இலையினுடைய இடது பக்கத்துல அந்த கையில இருக்கிற ஜலத்தை அப்படியே சொட்டணுமா. அப்ப ஸ்லோகம் சொல்லணும், ஸ்லோகம் சொல்லணும், ரவுரவே புண்ணிய நிலையே பத்மாத்வாசினாம் அர்த்தினாம் உதகம் தத்தம் அக்ஷய முகதிஷ்டது அப்படின்னு. நரகங்கள் நரகத்துல வசிக்கிறவன் எல்லாம் அவளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாளாம். அவளுக்கு இந்த ஒரு வைஷ்ணவன் இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த ஜலம் கையிலேந்து விடுறான் பாருங்க, கடைசியில உத்தராபோசனம் எடுத்துட்ட உடனே அதை எடுத்துன்னு சேர்த்தோம்னாக்க அந்த தீர்த்தம் அவளுக்கு பரம பவித்திரமா இருக்கலாம், அவளுக்கு அக்ஷயமா இருக்கலாம், அது கைவற்றதா இருக்கலாம் அவளுக்கு. அந்த மாதிரி சேருங்கோ, எப்படி ஒரு பிரக்கிரிய கைவாள் இருக்கா. இந்த ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் கர்மாக்கள் அனுஷ்டித்தாக்கா நமக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாமி சேர்க்கிறார். அதனால ஆச்சாரமானது முக்கியமானது, அந்த ஆச்சாரத்தை விடக்கூடாது, அது அவசியமா அனுஷ்டிச்சு ஆகணும்ன்றத இந்த ஸ்லோகத்தினால சங்கரிவிச்சுட்டார் சுவாமி. இப்ப பாருங்க, பிரத்தாச்சாராதி விருத்தௌ பிரதிபதம் ரிஷய சஸ்மரு பிரத்யவாயான் பிராச்சீனம் பிரணாசம் தனுசரணதஹ புண்ணிய கர்மார்கதாஞ்ச நாதஸ்தத்கர்ம மாத்திர த்ரிதிவ இதி தியா தத்பரித்யாக சங்கா நஹ்யாச்சார பிரஹீனே சுதிரதி ஜலசமஹ சோதகோ வேத வர்க்கஹ கவிதாக்கிருஷ்ணாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.